താഴ്ക്കര നമസ്കാരങ്ങൾ. ശ്രീനിവാസേതിശ്രേഷ്ഠദയാപാത്രം ഗുണാൻവിതഃ കൗശികോനന്തരംഗാര്യശിരം വിജേതാം ഭുവി ന്യസ്താത്മീയഭരം വരപ്രദഗുണോ വൈരാഗ്യഭാഗ്യോർഥോ വേദാന്താമൃതസാരമന്തപരഃ ശ്രീശ്രീനിവാസാദ് ഗുരോഃ ശ്രീശൈലാന്വയകൗസ്തുഭസ്യ ചരണേയം ശ്രേയോനിധേ ശ്രീനിധേഃ വന്ദേ സാധുകടാക്ഷകേളനിലയം ശ്രീകൃഷ്ണസദ്ദേശികം ശ്രീവാസരംഗപരകാലമുനിത്രയാപ്തലക്ഷ്മാത്മരക്ഷണേതി ത്വയുഗാഗമാന്തം ആചാര്യഭക്തിപരിപൂതമഗർഘശീലം ഗോപാലദേശികമുനിം കുരുമാശ്രയാമഃ നാരായണഖേതിരാജപദാബ്ജഭൃംഗശ്രീവാസയോഗിഗുരുനാദ്വിതഭാരമീശേ ഭക്ത്യാദിപൂർണവരദാരികൃപാർത്തചിഹ്നം ശ്രീശ്രീനിവാസമുനിവര്യമഹം പ്രപദ്യേ ശ്രീനാരായണ യോഗീന്ദ്രവരദാരി കൃപാ ശ്രേം ലങ്കേശപാദവിനതം ശ്രീനിവാസമുനിം ഭജേ. ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവർത്തോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി യോ നിത്യമച്യുതപദാം യുഗ്മരക്ഷ്മം വ്യാമോഹതസ്തരിതരാണി ജനായ മേനേ സ്മദ്ഗുരോർഭഗവതോ ശ്രീകസിന്ധോ രാമാവിജസ്വ ചരണോ ചരണം പ്രപദ്യേ. ഗാഹേയാമുനം തീർത്ഥം സാധുവൃന്ദാവനേ സ്ഥിതം നിരസ്തജിമഹസ്പർശേത്ര കൃഷ്ണകൃതാദര നാഥേന മുനിനാഥേന ഭവേയം നാഥവാനഹം യസ്യനൈകമികം തത്വം ഹസ്താമലകതാംഗതം യസ്യസാരസ്വതസ്രോതോകുലാമോദവാസിതം ശ്രുതീനാം വിശ്രമായാനം ശഠാരിന്ദമുപാസ്മഹേ. വന്ദേ വൈകുണ്ഠസേനാന്യം ദേവം സൂത്രവതീ സഖം യദ്വേത്ര ശിഖരസ്പന്ദേ വിശ്വമേതദ്വ്യവസ്ഥിതം സഹ ധർമ്മചരീം ശൗരേ സമ്മന്ത്രിത ജഗദ്ധിതാം അനുഗ്രഹമയീം വന്ദേ നിത്യമജ്ഞാത നിഗ്രഹാം കമപ്യാദ്യം ഗുരും വന്ദേ കമലാഗ്രഹമേധിനം പ്രവക്താ ഛന്ദസാം വക്താ പഞ്ചരാത്രസേ സ്വയം ജ്ഞാനാനന്ദമയം ദേവം നിർമ്മലസ്ഫടികാകൃതിം ആധാരം സർവവിദ്യാനാം ഹയഗ്രീവമുപാസ്മഹേ. ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ രാമാർജിതയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ശീലൊന്നുതോപ്പുൽതിർവേങ്കടമുടയാൻ പാറുന്ന ചെന്ന പഴമൊഴിയുള്ളോർന്നുധാനേമയാധോ ധാരണിയിൽ വാഴ്വാർക്കുവാനേറപ്പോമളവും വാഴ്വ്. പ്രഖ്യാതശ്രുതവിഭവാൻ ഗുരുനശേഷാൻ പ്രശ്രിത്യ പ്രണയതി വേങ്കടേശസൂരി ലക്ഷ്മീശ പ്രബദന വൈഭവ പ്രതിഷ്ഠാം ലാഭാന്ത്യ പ്രശമകരീം രഹസ്യരക്ഷാം ലക്ഷ്മീപതേർയതി പതേശ്ചൈകഥാം നോര്യോസൌ പുരാ സമജനിഷ്ടജഗദ്ധിതാർത്ഥം പ്രാച്യം പ്രകാശേതി യഃ പരമം രഹസ്യം സംവാദേഷു ശരണാഗതി മന്ത്രസാരഃ. രാമാനുജായ നമഃ. ശ്രീമതി അനികമാന്ത മഹാദേശികായ നമഃ. ശരണാഗതി ഗദ്യഭാഷ്യത്തില് മുതൽ ഭാഗത്തെ അർത്ഥങ്ങളെല്ലാം പാത്തും. തായാറുടെ പ്രപത്തിയും പ്രാമാണികമാണത്. തായാർ വന്ന് എല്ലാവിധമായ ഫലത്തെയും നമുക്ക് അനുഗ്രഹിക്കക്കൂടിയ സാമർഥ്യം തായാർക്ക് ഇരിക்குன்னு പ്രമാണங்கள் நிறைய சொல்றது. அதனால அதுக்கு மேலே தாயாருக்கு வந்து வாத்சல்யம் அதிகமாக சேத்தனாள் பக்கத்தில் அவருடைய கஷ்டங்களை எல்லாம் ரொம்ப கவனமாக கேட்டு பகவான் பக்கம் தெரிவித்து நமக்கு அனுகிரகம் பண்றாள் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதனால முதல்ல வந்து அனந்த காலத்தினால அபராதமே பண்ணிருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் தாயார் பக்கத்தில் போய் புருஷகார பிரபத்தி இப்படின்னு சொல்லக்கூடிய பிரபத்தி பண்றது வந்து பிராமாணிக்கமானது, அது பண்ண வேண்டியது அப்படின்றத முதல்ல நிரூபணம் பண்ணார். அதார்த்தம் பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த விளை காந்திக அத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ண அனவரத நித்திய விஷததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய ഭഗവതനുഭവജനിത അനവധികാതിശയ പ്രീതികാരിത അശേഷ ശേഷാവസ്ഥോചിത അശേഷ ശേഷതൈകരതിരൂപ നിത്യകൈങ്കര്യപ്രാപ്ത്യപേക്ഷയാ പാരമാർത്ഥികീം పరమార్థికి భగవచ్చరణారవింద శరణాగతి యథావస్థితా అవిరతాస్తు మే அப்படின்னு இங்கே பிரார்த்திக்கிச்சே தாயாரை பிரார்த்திக்கிறார் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லி இந்த சரணாகதி எதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நித்திய கைங்கரிய பிராப்திக்காக அப்படின்ற பலத்தை வந்து இங்க சொல்றார். தாயார் பக்கத்தில் பண்ணக்கூடிய பிரபத்தி அதோட பலம் என்ன, என்ன அபேட்சிக்கிறேன் நான், அதனால அதுக்கு மேல் கொண்டு தாயாருக்கும் பகவானுக்கும் நித்திய கைங்கரிய பிராப்தி எனக்கு ஏற்படணும், நித்தியமானது இந்த கைங்கரியத்தோட வைபவத்தை அதோட அனுபவம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது இங்க சொல்றார். அதுல வந்து முதல்ல பாரமார்த்திகா பகவச்சரண அரவிந்த குலை காந்திகா அதுல அர்த்தங்களை பார்த்தும் பாரமார்த்திகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பகவானோட சரணாரவிந்தங்களோட போக்கியத்துவம் அதெல்லாம் சொல்லி இங்கே பரபக்தி பரஜானம் பரமபக்தின்றது அந்த பக்தியோட வேற வேற அவஸ்தைகள் அவஸ்தா விசேஷங்கள். பரஜானம் பண்ணக்கூடிய சமயத்தில் அடிக்கடி அப்பப்போ ஒரு பக்தனுக்கு சாட்சாத்காரமாகுது, அந்த ஆன உடனே இந்த சாட்சாத்காரம் நிரந்தரமாக இருக்கணும் வேண்டியது அப்படின்னு கூடிய ஒரு உத்கடமான இச்சை அவனுக்கு உண்டாருது. அதான் அப்போ அந்த நிரந்தரமான அந்த ஸ்திதி பரமபக்தி அந்த மாதிரி ஒரு அவஸ்தையை கிடைக்கிறது. இதெல்லாம் பகவானோட சரணாரவிந்தங்களையே ஆசிரியக்கிறோம் அப்படின்னுட்டு இதுல பகவானோட பிரபத்திக்கு இப்போ விசேஷமாக சுவாமி தேசிகன் நடுநடுவில் இந்த பிராமாணிகத்துவம்ன்றத வந்து ஸ்தாபனை பண்றார். ஏன்னா நமக்கு இதுல மகாவிஸ்வாசம்ன்றது ஏற்படணும், மகாவிஸ்வாசம்ன்றது இந்த பிரபத்தியில நமக்கு ஏற்படணும் அப்படின்னு சொன்னா அந்த பிரபத்தி சாஸ்திரங்கள்னால எந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இது பிராமாணிகமானதா அப்படின்றது முதல் விஷயம். பிரமாணங்கள்னாலே அது ஸ்தாபிக்கப்படணும். அப்போதான் இந்த பிரபத்தி விஷயத்துல நமக்கு ஒரு மகாவிஸ்வாசம் உண்டாது. இந்த பிரபத்தியே அப்புறம் தாயார் பகவானும் ரெண்டு பேருடைய குணங்கள்னா சொரூபம் ரூபம் குணம் விபூதி ஐஸ்வர்யம் இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சா நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. அந்த பிரபத்தியோட எப்படி அது பிரமாணங்கள்னாலே சொல்லப்பட்டிருக்கு, ஏன்னா பிரபத்தி மோட்சத்துக்கு நேர சாதனம்ன்றது பாஷ்யக்காரர் இங்கதான் முதல் விஷயம் சொல்றார். பிரபத்தி விஷயத்தை முதல் எல்லா கிரந்தத்திலையும் சொல்லியிருக்கார் பாஷ்யக்கார். பிரபத்தி ரொம்ப பிரதானமானது, கர்மயோகம் பிரபத்தி இல்லாம கர்மயோகமே ஆரம்பிக்க முடியாது, அது முடிக்கிறதுக்கும் பிரபத்தி பண்ண வேண்டியது பகவான் பக்கத்துல, ஞான யோகத்துக்கும் வேண்டியது பக்தி யோகத்துக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆரம்பத்துக்கு எத்தனையோ பிரதிபந்தகங்கள் இருக்கு, அதுக்கு பிரபத்தி இல்லாம பக்தி யோகமே ஆரம்பிக்க முடியாது. அந்த பக்தி யோகம் எத்தனை காலம் போறது, அது முடியணுமே, அது முடியறதுக்கு இருக்கக்கூடிய விரோதங்கள் எல்லாம் நாசப்படுத்துறதுக்கு மறுபடியும் பிரபத்தி பண்ணணும் பகவான் பக்கத்துல. ஆனா அங்கே உபாயம் பக்தி யோகம்ன்றதே உபாயமாருது. இந்த மாதிரி பிரபத்தியோட பக்தி யோகத்துக்கு எப்படி சகாயம் பண்றது அங்க பிரபத்தின்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரி விஷயத்தை தான் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்ல எல்லாம் சுவாமி தேசிகன் சுவாமி பாஷ்யக்காரர் நிரூபணம் பண்ணார். ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் முதலாவதுல எல்லாம் இந்த மாதிரி தான் அங்க பிரபத்தியோட வைபவத்தை அங்கே நிரூபணம் பண்ணார். அதே பிரபத்தி எப்படி அங்க பிரபத்தி ஆக முடியுமோ அப்படியே அங்கேயும் ஆக முடியும். பிரதானமாக மோட்சத்தையே நமக்கு அனுகிரகிக்கிறதுக்கு நமக்கு பிரயோஜனமாகும் அப்படின்றத இங்கே சொல்றார். சரணாகதி கத்தியத்துல சொல்லி தானும் அனுஷ்டானமும் பண்ணார், பண்ணி காமிக்கார் நமக்கு. அதனால நமக்கு அந்த பிரபத்தி எப்படி மோட்சத்துக்கு நேர சாதனம், ஏன் பாஷ்யக்காரர் மற்ற கிரந்தங்கள்ல இதை சொல்லல, அங்க பிரபத்தி தான் இங்க ஏன் சொல்லணும், இங்கே எப்படி மோட்சத்துக்கு நேராக உபாயம் அப்படின்னு சொன்னார், இந்த விஷயத்துல நிறைய சந்தேகங்களும் ஆக்ஷேபங்களும் வருது. அதை வந்து இங்க கொஞ்சம் விசாரம் பண்றார் சுவாமி தேசிகன். இது நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம். இதுதான் ரகசியத்திலே சாராதி கிரந்தங்கள்ல சுவாமி தேசிகன் ரொம்ப விஸ்தாரமாக ஸ்தாபிச்சிருக்கார். அது அந்த விஷயத்தை தான் இங்கேயும் சொல்றார். எல்லாமே பிரமாணபூர்வகமாக நிரூபணம் பண்றார் சுவாமி தேசிகன். அந்த பாகத்தை இப்போ கொஞ்சம் அனுபவிக்கலாம். நச்சா பகவத் பிரபத்தேயே ஸ்வதந்திரதையா மோக்ஷ சாதனமும் மோக்ஷ சாதனத்துவம் நாஸ்தி இதி வாச்சியம் அப்படின்னு இது வந்து பூர்வ பக்ஷி சொல்றது. மோக்ஷ சாதனத்துவம் சுதந்திரமாக பகவானோட பிரபத்திக்கு கிடையாது அப்படின்னு சொன்னா நீ அப்படி சொல்ல முடியாது அப்படின்றார் பூர்வ பக்ஷிக்கு. நேராக சாதனத்துவம் இருக்கு, மோக்ஷத்தையே நமக்கு அடையறதுக்கு சாதனம் மாறுது பிரபத்தி. எப்படி தெரிகிறது இது அப்படின்னா, ஸ்ருதி ஸ்மிருதி பகவத் சாஸ்திரேஷு தத் சுவாதந்திரிய திருஷ்டேஹே. ஸ்ருதிகள் பரம பிரமாணமானது, அபௌருஷேயமானது, அதை யாரும் பிரச்சனை பண்ண முடியாது, ஸ்வத பிரமாணமானது. அந்த ஸ்ருதியோட பிரமாணம் நிரூபணம் பண்றதுக்கு இன்னொரு பிரமாணம் வேண்டியதில்லை. பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ ஸ்ருதியோட பிரமாணத்தை ஸ்தாபிக்கவும் முடியாது, பாதிக்கவும் முடியாது. அதனால ஸ்ருதி ஸ்வதஹா தானே பிரமாணம். இது யார் சொன்னா அப்படின்னா, ஜெய்மினிகள் சொல்றாரு, பாதராயணர் இப்படி சொல்றார் அப்படின்னு. ஜெய்மினி தன் சூத்திரத்துல பூர்வமீமாம்சா சூத்திரத்துல பாதராயணஸ்ய அனபேக்ஷத்வாத் ஔத்பத்திக்கு சூத்திரம் அப்படின்னு அந்த சொல்லச்சு சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சம்பந்தம் நித்தியமானது. சப்தம் கூடிய பிரமாணம் வேதங்கள் ஸ்வதா பிரமாணம். இது பாதராயணர் சொல்றார், தங்களோட ஆச்சாரியரோட பேர் சொல்லி சொல்றார். ஜெய்மினிகள் பாதராயணரத்தை ஸ்தாபனம் பண்ணார். அந்த ஸ்ருதிகள்லயே நிறைய அது நித்தியமானது அபௌருஷேயமானது தெரிஞ்சு வருது. அது பரம பிரமாணம். அந்த ஸ்ருதியே பிரபத்தின்றது மோட்சத்துக்கு நேர சாதனம் அப்படின்றத நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. ஸ்மிருதிகள் ஸ்ருதிகளோட அர்த்தத்தை விஷதமாக பண்ணக்கூடிய உபபிரம்மணங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்மிருதிகள் பகவத்கீதை, விஷ்ணு புராணம், மகாபாரதம், ஸ்ரீமத் ராமாயணம், பாகவதம், இதெல்லாமே ஸ்மிருதிகள். ரிஷிகள் நமக்கு சொல்லக்கூடிய ஸ்ருத்தி அர்த்தத்தை எல்லாம் நேராக தங்களோட வேதார்த்தங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சு அந்த அர்த்தங்கள் எல்லாம் தங்களோட யோகத்த மகிமையாலே சாட்சா்காரம் பண்ணிட்டு நமக்கு உபதேசம் பண்ணிக்கக்கூடிய கிரந்தங்கள் உபபிரம்மணம்னு சொல்லப்படுறது. இந்த உபபிரம்மணத்தை சகாயத்தினாலேதான் ஸ்ருதியோட அர்த்தத்தை எல்லாம் தெரிய முடியும். ஸ்ரீமத் ராமாயணமே ஒரு சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி ஸ்மிருதிகள் பகவத் சாஸ்திரம் ஆகமங்களும் கூட பரம பிரமாணம். பிரம்மசூத்திரத்திலேயே அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. இதுல எல்லாம் பிரபத்தி சுதந்திரமாக நேராக மோட்சத்துக்கு சாதனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரமாணம் எங்க இருக்குன்னு அதுவும் சொல்றார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஸ்ய பிரகிணோதி தஸ்மை தகும் ஆத்ம புத்தி பிரகாசம் முக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துடைய மந்திரம். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்திலே முமுக்ஷு ஆனவன் சரணம் பிரபத்யே, முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே, அவனையே உபாயம் ஸ்வீகாரம் பண்ணி பிரபத்தி பண்றேன் பகவான் பக்கத்துல அப்படின்னு. யாரு அந்த பகவான்? யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஸ்ய பிரகிணோதி தஸ்மை. சதுர்முக பிரம்மாவே சிருஷ்டி ஆதி, சிருஷ்டியோட ஆதியில முதல் சிருஷ்டி பண்ணி அவனுக்கு ரொம்ப கிருபையாக கருணையாலே வேதங்களை எல்லாம் உபதேசம் பண்ண அந்த பகவான் இருக்கானே, அவனையே உபாயம்னு ஸ்வீகாரம் பண்ணி பிரபத்தி பண்றேன் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. அதுவும் அபௌருஷேயமான உபனிஷத் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. இத்தியாதிகேஹி ஸ்வேதாஸ்வர மந்திரே ஹிரண்ய கர்ப்பாதி காரண பூதா. இதே இங்க எந்த மந்திரம் எடுத்தாருன்னா, லோகத்துல எல்லாம் ருத்ரம் அப்படியே சதுர்முக பிரம்மா இவாளே ஈஸ்வரன் நினைச்சிருக்கா, எல்லாம் சர்வேஸ்வரன் அவன் தான் நினைச்சிருக்கா. அவனையும் சிருஷ்டி பண்ணவன் பகவான் தான். அந்த பகவான் பக்கத்துல நான் சரணாகதி பண்றேன்னு உபனிஷத் சொல்றது. ஹிரண்ய கர்ப்பனுக்கும் காரணம், ஹிரண்ய கர்ப்பாதி காரண பூதா, பரமபுருஷ சரணாகதி, பரமபுருஷ பக்கத்துல பண்ணக்கூடிய சரணாகதி முமுக்ஷுனா அனுஷ்டேயா, முமுக்ஷுகள் எல்லாம் இது பண்ண வேண்டியது. யார் மோட்சத்தை இச்சப்படுறாளோ அவ பண்ண வேண்டியதுன்னு ஸ்ருதி சொல்றது. நச்சா க்வசித் அங்கத்வ தர்சனாத் குரு லகு விகல்ப அனுபத்தேஷாத்திர வியவஹித சாதனத்துவம் கல்பியம் சொல்றாருங்க. சில இடத்துல அங்க பிரபத்தி பண்ணப்பட்டிருக்கு. கீதா பாஷ்யத்திலேயே சுவாமி பாஷ்யக்காரர் சொன்னார், எப்படி நான் பக்தி யோகம் பண்ண முடியும், அர்ஜுனன் வந்து அவனுக்கு சந்தேகம் வந்து கொடுத்து பக்தி யோகத்தோட வைபவம் எல்லாம் கேட்டான். எல்லாம் கேட்டு கிருஷ்ணர் சொன்னதே, ஐயோ இந்த மாதிரி ஒரு பக்தி யோகம் நான் எப்படிதான் பண்ண முடியும், அது ஆரம்பம் பண்றதுக்கே எனக்கு எத்தனையோ விக்னங்கள் இருக்கே. அதுக்கு சொன்னா ஒன்னும் கவலைப்படாது, என்ன திருவடிகள சரணாகதி பண்ணு, சர்வதர்மானு பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜா அஹந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹா. உன்னுடைய பக்தி யோகத்துக்கு ஆரம்பத்துக்கு எதெல்லாம் பிரதிபந்தகமோ அந்த பாவக்கலைகள்லாம் நான் நாசப்படுத்துறேன், நீ ஆரம்பிக்கலாம். அது எப்படி முடிக்கிறதுன்னா அதையும் நான் பார்த்துக்கிறேன், அங்கேயும் ஒரு பிரபத்தி பண்ண அப்போ அதுக்காக அப்படி சொன்னார். இது வந்து நான் ஆனா பக்தி யோகம் பண்ணணும், அவன் பக்தி யோகமே உபாயம், பிரபத்தின்றது அங்கமாக பண்றான், பக்தி யோகத்துக்கு சககாரி அப்படின்னு. அதனால அவனுக்கு அது அங்க பிரபத்தின்னு சொல்லப்படுறது. நேராக மோட்சத்துக்கு சாதனம் இல்லை, பக்தி யோகம் நேராக சாதனம், அங்கே பிரபத்தி அதுக்கு சகாயம் பண்றது. அதனால இங்கே பூர்வபக்ஷி சொல்றது, சில இடத்துல இந்த மாதிரி அங்கமாக உபயோகிக்கப்பட்டிருக்கு. வச்சுட்டு அங்கத்வ தர்சனாத் அவங்க அங்கங்கே சில இடத்துல இது அங்கமானது, நேராக மோட்சத்துக்கு சாதனம் இல்லை, மோட்ச சாதனத்துக்கு சகாயம் பண்றது. இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கிறதுனால இது கொஞ்சம் லகுவான உபாயமாச்சு, மோட்ச சாதனமே அதிகமானதே. அதனால நீங்கள் இதுக்கு வியவஹித சாதனத்துவம் சொல்லணும் அப்படின்னா, நேராக சாதனம் இல்லை, இன்னொரு உபாயத்து மூலகமாக இது சாதனமாகுது, இப்படி நீங்கள் கல்பனை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். பிரமாணமே நேரா சொல்லக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி நீங்கள் கல்பனை பண்ண முடியாது, இமேஜினேஷன், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய கல்பனை. இது அதிகாரி பேதேன வியவஸ்தாபனாது, அர்ஜுனனுக்கு அந்த சக்தி இருந்தது. அவனுக்கு பகவான் கிருஷ்ணர் அப்படி சொன்னார், யாருக்கு எந்த சக்தியும் கிடையாதோ அவளுக்கு வந்து பிரபத்தியே பிரயோஜனம் ஆயிட்டது, மோட்சத்துக்கே நேராக சாதனம். இது அதிகாரிகளோட பேதத்துல அதனால வியவஸ்திதமாயிருக்கு. சில அதிகாரிகளுக்கு எல்லாமே சக்தி இருக்கு. பக்தி யோகம் பண்ணோம்னா நாலு பிரதானமாக விஷயங்கள் வேண்டியிருக்கு. சுவாமி தேசிகன் சொல்றார் ஸ்ரீமத் ரகசித்ரே சாரத்திலே, பக்தியாதௌ சக்தியபாவா பிரமிதி ரஹிததா சாஸ்திரத பரியுதாச காலக்ஷேப அக்ஷமத்வாத்து. இது நாலு காரணங்கள் சொன்னார். சக்தி இருக்கணும் முதல்ல, பக்தி யோகம் பண்ணணும்னா நிரந்தரமாக பிரதி நாளும் பிரதி எல்லா வர்ணாசிரம தர்மத்தையும் ஒன்னும் விடாமல் 12 சமதமாதிகளோட சேர்ந்து எல்லாமே குணங்களோட இருந்து கதி சிந்தனை எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஸ்திரமான ஏகச்சித்தமான ஒரு தியானம் நிரந்தரமாக எத்தனை காலம் இவன் பிராணம் இருக்கோ அத்தனை பேருக்கும் பண்ணணும். அது மட்டும் இல்லை, காலக்ஷேப அக்ஷமத்வாது, எத்தனையோ ஜென்மாக்கள் வரலாம், பிராரப்த கர்மத்தினாலே எத்தனை ஜென்மாக்கள் வருது தெரியாது, எந்த மாதிரி ஜென்மாக்கள் வருது தெரியாது. அந்த எல்லா பிராரப்த கர்மமும் முடியற வரைக்கும் வரக்கூடிய எல்லா ஜென்மத்திலையும் அகரகா அனுஷ்டியமானமான பக்தி யோகம். எத்தனை சக்தி வேணும் அதுக்கு? அந்த சக்தி யாருக்கு இல்லையோ, பிரமிதி ரஹிததா, அதுக்கு ஞானம் எத்தனை வேண்டியது, வேதாத்தியனம் எல்லாம் பண்ணி கர்ம விசாரம் பண்ணி பிரம்ம விசாரம் பண்ணி எல்லாம் பண்ணி சாதன சப்தகங்களோடு சேர்ந்து இதெல்லாம் தெரிஞ்சு ஆச்சாரியாலை ஆசிரியச்சு உபாசனை எல்லாம் எப்படி பண்றது என்னதெல்லாம் எத்தனையோ காலம் கைங்கரியம் பண்ணி ஆச்சாரியாளுக்கு உபதேசத்தை பட அடையிறார். சொல்றது உபனிஷத்துகளை சிரம் வசா அப்படின்னு ஆச்சாரியார். ரொம்ப காலம் இங்கே இரு நம்ம ஆசிரமத்தில் பிரம்மச்சரியம் பண்ணுண்டு, அப்புறம் உபதேசம் பண்றேன் அப்படின்றார். இந்த மாதிரி எல்லாம் உபதேசம் பண்றது ரொம்ப கஷ்டம். உபாசனத்தோட ஞானம் அது தெரியணும், பிரமித்தி ரகித்ததா அந்த ஞானமும் எனக்கு கிடையாது. அதே மாதிரி சாஸ்திரத்பரியுதாசக இதெல்லாம் பண்ணணும்னா வேதாத்தியனத்துக்கு அதிகாரம் இருக்கணும். வேதாத்தியனமே பண்றதுக்கு அதிகாரம் இல்லைன்னா எப்படி இது பண்ண முடியும்? சாஸ்திரம் அதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கணும். சாஸ்திரத்தினாலே நிஷேதம் இருக்கக்கூடாது. எனக்கு சாஸ்திரத்தில் அதிகாரமும் கிடையாதுன்னு இருக்கா, எத்தனையோ பேர் இருக்கா. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் இருந்தாலும் எத்தனை ஜென்மா வருதோ பிரார்த்த கர்மத்தினாலே அத்தனை ஜென்மமும் பண்றேன் நான் பக்தி யோகம். விளம்பத்தை சகிக்கணும், டிலே அவ்வளவு டிலே ஆறுதே அதுக்கு சகிக்கிறேன். இப்படி இருக்கணும். இந்த நாலு விஷயம் யாருக்கு இருக்கோ அவா மாத்திரமே பக்தி யோகத்துக்கு அதிகாரிகள். இந்த நாலு விஷயத்துல ஒன்னு இல்லையோ, ரெண்டு இல்ல, மூணு இல்ல, நாலும் இல்ல. இந்த நாலு விஷயத்தையும் காம்பினேஷன் பண்ண சுவாமி தேசிகன் சொல்றார். 16 ஆப்ஷன்ஸ் வருது. சக்தி இல்ல, மத்ததெல்லாம் இருக்கு. ஞானம் இல்ல, மத்ததெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி எடுத்துட்டு போனா 16 வகை, 15 வகை யாருக்கு இருக்கோ அவ எல்லாம் பிரபத்திக்கு அதிகாரிகள் இல்லாம இருக்கிறது. நாலும் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன், அவன்தான் பக்தி யோகத்துக்கு அதிகாரி. அதனால பிரபத்தி பக்தி யோகத்துக்கு எது டிஸ்குவாலிபிகேஷனோ அது பிரபத்திக்கு குவாலிபிகேஷன் ஆயிடுறது. அதுதான் இங்க பிரதானம். பக்தி யோகம் பண்ணவே முடியாது, சக்தியே கிடையாது. இல்ல ஞானமே சக்தி இருக்கு, ஞானம் இருக்கு, நான் விளம்பத்தையும் சகிக்கிறேன், அதிகாரம் கிடையாது. சக்தி இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஞானம் இல்லை. ஞானம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, சக்தி இல்லை. இவ எல்லாருமே பிரபத்தியே நேராக ஆசிரிச்சு மோட்சத்தை அடையலாம். இந்த மாதிரி அதிகாரி பேதத்தினாலே யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவ பக்தி யோகம் பண்ணல. அதுக்கு மேல பக்தி யோகத்துக்கு அதிகாரம் இருக்கிறவாளும் பிரபத்தி பண்ணலாம். அது பிரபத்தியோட மகிமை. அந்த மாதிரியும் பண்ணவா இருக்கா? இந்த மாதிரி அதிகாரி பேதத்தினாலே இதெல்லாம் வியவஸ்தமா இருக்கு. அதே மாதிரி உபபிரம்மிதம் பிராமே புராண பிரம்ம புராணத்துல உபபிரமணம் பண்ணப்பட்டிருக்கு, விசதமாக சொல்லப்பட்டிருக்கு. சரணம் துவாம் பிரபன்னாயே தியான யோக விவர்ஜிதாக ஏபி மிருத்யுமதி கிரம்யா யாந்தி தத்வைஷ்ணவம் பதம். யாரு ஒன்னே உபாயமாக ஸ்வீகாரம் பண்ணி ஒன்னு பக்கத்துல பிரபத்தி பண்ணிருக்காளோ யாரெல்லாம்னா தியான யோக விவர்ஜிதாக. பக்தி ஞான யோகம் இல்லை, கர்மயோகம் இல்லை, இதெல்லாம் யாரும் இல்லாதவா. அவளும் கூட மிருத்யும் அதிக்கிரம்யா இந்த சம்சாரத்தை தாண்டி வைஷ்ணவம் பதம் யாந்தி பரமபதத்துக்கு போறா, மோட்சத்தையே அடையறா. அஹிர்புத்னியேனச்ச ஸ்பஷ்டம் உக்தம் சுஸ்பஷ்டம் உக்தம். அஹிர்புத்னிய சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கு, யத்யேன காம காமேன ரசாத்யம் சாதனாந்தரைஹி முமுக்ஷுணாய சாங்கியேன யோகேன நச்ச பக்திதஹ பிராப்யதே பரமம் தாம யதோ நாவர்த்ததே யதிஹி தேன தேனாப்யதே தத்தத் ஞாசேனைவ மகாத்முனே பரமாத்மா ச தேனைவ பிராப்யதே புருஷோத்தமஹ. பிரபத்தியோட வைபவம் சொல்லப்படுறது. யத்யேன காம காமேன எந்த ஆசையே எந்த பலத்தை அடையணும் அண்ணக்கூடிய ஆசையினாலே காமத்தோட காமம் பலத்தோட ஆசையே சொர்க்கம் வேணும், அது வேணும், ஐஸ்வர்யம் வேணும், ஆரோக்கியம் வேணும், இந்த மாதிரி காமங்கள் பலங்கள்னாலே பலத்தோட ஆசையினாலே சாதனாந்தரேகி நசாத்தியம் வேற எந்த சாதனத்தினாலையும் பண்ண முடியாதோ. எனக்கு ரொம்ப ஆசை இந்திர பதவி அடையணும் அப்படி என்ன, அதுக்கு சாதனம் பண்றதுக்கு என் கையில சக்தி இல்லை, இது இல்லை, எதுவுமே ஞானம் இல்லை, ஒண்ணுமே இல்லை எனக்கு. அந்த சாதனம் இருக்கு ஆனா எனக்கு அதனால பண்ண முடியாது. இல்லையா சில ஆசைகளுக்கு சாதனமே இல்லாம இருக்கலாம். முமுக்ஷுனாய சாங்கியன யோகேன நச்ச பக்திதா. முமுக்ஷுவாலே சாங்கியத்தினாலேயோ யோகத்தினாலேயோ பக்தினாலேயோ, யோகம் என்ன கர்மயோகம், சாங்கியம் என்ன ஜான யோகம், சங்கியான அது ஜானம் அர்த்தம் இருக்கு. சாங்கியத்துக்கு சாங்கியம் ஜான யோகம், பக்தி தகா பக்தி யோகம், இதனாலேயோ முமுக்ஷுனாலே எந்தெந்த பதம் வேணுமோ அதெல்லாம் அடைய முடியாதோ அதெல்லாமே இவன் இதுல பிரபத்திலேயே அடையலாம். சாங்கேன பிராபியதே பரமம் தாமா எதோ நவர்த்ததே, இது வேற எந்த சாதனத்தாலேயோ முமுட்சுல அடைய முடியாதுன்னா அந்த பரம பதமும் பரமம் எதோ பிராபியதே பரம பதத்தையும் அடையலாம். அதனால புனராவர்த்தியே இல்லை அவனுக்கு. தேன தேனாப்பியதே தத்தது ஞாசேனைவ மகாமுனே, அந்த பரம பதத்தையே அடையணும் ஆசை இவனுக்கு. முமுட்சுவா இருக்கான் ஒத்தன் ஒத்தன் ஆர்த்தன் ஒருத்தன் அர்த்தார்த்தி ஒருத்தன் ஜிக்யாசு இந்த மாதிரி எல்லாம் இருக்கா. வேற சாதனத்தினாலே என்னாலே அடைய முடியாது, ஆனா வேணும்னு ஆசை இருக்கு, பலத்துல ஆசை இருக்கு. கர்மயோகம் பண்ண முடியாது, ஞான யோகம் பண்ண முடியாது, பக்தி யோகம் பண்ண முடியாது. அதனாலே அந்த பரமபதத்தையே அடையணுமே, அது எனக்கு ஆசை, ஆனா எனக்கு அடைய முடியாது, பலத்தை சக்தி கிடையாது, ஞானம் இல்லை. இது எல்லாமே எல்லா பலத்தையும் தேன தேன ஆப்பியதே தத்தது, அந்தந்த அதிகாரினாலே அந்தந்த சேத்தனாலே அந்தந்த பலம் அடைய முடிகிறது. எதுனாலே ஞாசேனைவ மகாமுனே, பிரபத்தியாலேயே எல்லாத்தையும் அடையலாம். எந்தெந்த காமங்கள் வேணும்னு ஆசைப்படுறானோ வேற சாதனத்தினாலே அடைய முடியாத ஆசையங்கள் பலங்கள் எல்லாம். அதே மாதிரி ஒரு முமுட்சுவானவனுக்கு மோட்சத்துல ஆசை இருக்கு, அவனுக்கும் எந்த சாதனத்தினாலேயும் கர்மயோக ஞான யோக பக்தி யோகத்தினாலே பண்ண முடியாதுன்னு இருக்கானோ எல்லாருமே எல்லா பலத்தையும் ஞாசத்தினாலேயே அடையலாம். ஞாசம் என்ன பிரபத்தி. பரமாத்மாச்சு தேனைவ பிராப்தியதே புருஷோத்தமஹா, பரமாத்மாவே அடையலாம், அதுக்கு மேல என்ன பலம் இருக்கு. இது பிராம அஹிர்புத்னி சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கு. பிரபத்தி பிரயோகஷா அவிலம்பித பலப்பிரதஹா ஏவம் உதாகிருதா, உடனே பலம் கொடுக்கிறது பிரபத்தி, அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனா அகதிஹி, இதுதான் ரொம்ப பிரதானமானது, தெரிய வேண்டியது. அபராதானாம் ஆலயா, அபராதங்கள் எத்தனை பண்ணிருக்கேன், எல்லா அபராதங்களும் என்னையே ஆசிரியிச்சிருக்கு. அகிஞ்சனா ஒண்ணுமே கிடையாது எனக்கு உபாயம், அகதிஹி வேற வழியே கிடையாது. துவமேவ உபாய பூதோமே பவா இது பிரார்த்தனாவதிஹி, நீயே எனக்கு உபாயமானும், வேற வழியே கிடையாது எனக்கு. இப்படி பண்ணக்கூடிய ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனாமதிஹி, விசுவாசத்தோடு பிரார்த்தனை பண்ணும். சரணாகதி யுக்தா, அதுக்கு தான் சரணாகதின்னு பேரு. சா தேவே அஸ்மின் பிரயுஜ்யதாம், இந்த பகவான் பக்கத்துல அதே பிரயோகம் பண்ணுங்க, உபயோகிக்குங்க. தஸ்ய அனுபந்தாக பாப்மான சர்வே நஷ்யந்தி தத் க்ஷணாத், இதான் அவிலம்பித பலப்பிரதான்னு சொல்லப்படுது. ஒர்க்குள்ள டிலேயே வித்தவுட் டிலே பலம் கொடுக்கிறது, விளம்பமே கிடையாது இதுக்கு, இன்னொரு ஜென்மமே எடுக்க வேண்டியதில்லை. அந்த க்ஷணமே வேணும்னு யாருக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்த்தி இருக்கோ அவனுக்கு அந்த க்ஷணமே கிடைச்சி விடுறது, அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அந்த ஆர்த்தி இல்லை, அதனால தேகாவசானத்துல கேட்கிறோம், நாங்கள் தேகாவசானத்துல மோட்சம் கூட அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். ஏன்னா இந்த ஜென்மம் அத்தனை துக்கம் பண்ணி எனக்கு எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் அனுபவத்துல வரல, அது சுகமா தான் இருக்குன்றோம். யாரும் கேட்டா எப்படி இருக்கேன்னா சுகமா இருக்கேன்றோம். இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கு பண்றதுக்கு, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றோம். ஏதோ ஆசையா இருக்கு இன்னும், இதெல்லாம் இருக்கிறதுனால. ஆனா இன்னொரு ஜென்மம் வேண்டியதில்லை நமக்கு, அது நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தேகாவசானத்துல மோட்சம் இப்பவே வேணும்னு ஆர்த்தி இருக்கவனுக்கு அந்த க்ஷணமே கிடைச்சி விடுறது. அதனால அந்த அதுக்கு சேர்ந்தா பாவங்கள் எல்லாம் எதாவது இருக்கோ எல்லாமே நாசமாயிடுது அந்த க்ஷணத்திலேயே. தற்கணாத்து நஷ்யந்தி, அதுலயே அத்திராபி தொமேய உபாய பூதோமே பவா இத்தியாதிபிஹி ஞாசாத்மகத்வம் சூச்சியதே. ஞாசம் என்று சொல்லப்படுறது, ஞாசம் ஞாசம் அப்படின்ட்டு, தொமேவ உபாய பூதோமே பவா, நீயே உபாயமானம் எனக்கு, நீதான் வழி எனக்கு. பக்தி யோகம் வழி கிடையாது, பக்தி யோக ஸ்தானத்துல உன்னையே வக்காத்தி வச்சிருக்கேன் நான். இதான் சுவாமி தேசிகன் சொல்றார் ஸ்லோகத்துல இரண்டாவது தீபிக்கையில, உத்பாகுபாவம் அபஹாயே தெய்வ கர்வா பிராம்யம் பலார்த்தம் அபியாச்சதி யோகி சிந்தியா ஏவம் சுதுஷ்கரம் உபாயகுணம் விஹாய ஸ்தானே நிவேசயதி தஸ்ய விசக்ஷணா துவாம். உத்பாகு பாவம்னா மேல கை எடுத்து எடுத்து ஒருத்தன் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கான், மேலே இங்கே ஒரு பழம் இருக்கு பெரிய மரத்துல, எத்தனை கையை எத்தனை எடுத்து ஜம்ப் பண்ணாலும் எவ்வளவு ஜம்ப் பண்ணாலும் அவனுக்கு கிடைக்கல அந்த பழம். அதனால ஒருத்தன் உள்ளனா இருக்கும், அதனால கர்வகா அப்படின்னா ஒரு எத்தனமா உயிரமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்தான், கொஞ்சம் அந்த பழம் எனக்கு வேணுமே அது எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்டான், பிரார்த்தனை பண்ணான். அவன் வந்து ஒரு கிணத்துல எடுத்து கொடுத்துட்டான், இவன் என்ன அனுபவிக்கிறான் அது சாப்பிடுறான். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான உபாயகணங்கள் எல்லாம் சுதுஷ்கர உபாயகணம் விஹாய, பக்தி யோகம் கர்மயோகம் கானயோகம் பக்தி யோகம் எல்லாம் விட்டுட்டு ஸ்தானே தஸ்ய துவாம் நிவேசயதி, அந்த ஸ்தானத்திலே ஒன்னே அவகாசி வச்சுடுறான். யாரு என்ன விசக்ஷணா, நிறைய நல்லா தெரிஞ்சவன் புத்திமான், ஒருத்தன் புத்திமான் என்ன பண்றான்னா அந்த பக்தி யோகத்தை இடத்துல ஒன்னே நீதான் உபாயம், எனக்கு பக்தி யோகம் உபாயம் கிடையாது, நீதான் எனக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். சொல்றது தொமேவ உபாய பூதா மே பவா தான் பிரார்த்தனை. தேஷாம் து தபசாம் ஞாசம் அதிரிக்தம் தபா ஸ்ருதிமிதி சாஹா, இவாளுக்கெல்லாம் ஞாசம்ன்றது தபசாம் அதிரிக்தம் ஆகுகு, ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தம் ஆகுகு, நியாசம் பண்றது எந்த விதமான பலத்தை தபஸ் எல்லாம் விதவிதமான தபஸ்கள் சொல்லி இந்த நியாசம் பண்றது எல்லாத்துக்குமே அத்தியந்த சிரேஷ்டமான தபஸ், மகாநாராயண உபனிஷத்து சொல்றது. நியாச சப்தஸ்ய சாத்ரா சரணாகதி விஷயத்துவம் தர்சிதம், நியாசம் என்ன வைக்கிறதுன்னு அர்த்தம், இது என்ன இது சும்மா அது ஒரு நியாசம் அப்படி என்ன, இந்த மாதிரி ஒரு உத்கிருஷ்டமான மோக்ஷோபாயம்னு எப்படி தெரிஞ்சு வருது, சரணாகதின்றது எப்படி தெரிஞ்சு வருது அப்படி என்ன, அதுக்கு பிரமாணம் சொல்றார். எல்லாத்துக்குமே பிரமாணம் வச்சிருக்கார் சுவாமி தேசிகன், பிரமாண பூர்வமாக தான் நிரூபணம் பண்றார். நிக்ஷேபாபர பரியாய நியாசா பஞ்சாங்க சம்யுதா சந்நியாசா தியாக இத்தியுக்தா சரணாகதி இது அப்படி, இத்தனை பேர் அடிக்கு அதுக்கு, சில இடத்துல சன்னியாசம்னு சொல்லப்பட்டிருக்கு, சில இடத்துல தியாகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, சில இடத்துல சரணாகதின்னு சொல்லப்பட்டிருக்கு, இதே நியாசம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி என்ன, இது நிக்ஷேபம்னு சொல்லப்பட்டிருக்கு, நிக்ஷேபத்துக்கு இன்னொரு பெயர் இது அபர பரியாய சினானிம்ஸ், இதெல்லாம் நிக்ஷேபம் நியாசம் சந்நியாசம் தியாகம் சரணாகதி இதெல்லாம் சமானார்த்தகமான சப்தங்கள். இதெல்லாம் என்ன அர்த்தம் இதுக்கு, பஞ்சாங்க சம்யுதா பஞ்ச அங்கங்களோட அஞ்சு அங்கங்களோட சேர்ந்து இருக்கு, அதோட சேர்ந்தது இது சரணாகதி நியாசம் நிக்ஷேபம் தியாகம் சந்நியாசம், வேறு வேறு சப்தத்தினால சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நியாச இத்தியாகு மனீஷினோ பிரம்மாணம் பிரம்மா, ஒரு இடத்துல நியாசத்துக்கு பிரம்மாண்டே சொல்லப்பட்டிருக்கு, நியாசத்தையே பிரம்மாண்டு சொல்லப்பட்டது, அது வந்து வேற அர்த்தத்தில் அப்படின்னு சொல்றார். நியாச சப்த சாமானாதிகரண்யம் தூ அந்ய பரம், இது மகாநாராயண உபசத்திலே வருது, அந்த நியாசத்தோட மகிமை சொல்லப்பட்டிருக்கு அத்தனை அங்கே, அதுக்கு ரொம்ப உத்கிருஷ்டமானது, பிரம்மாண்டே சொல்லப்பட்டிருக்கு சமானமாக, அது வேற அர்த்தத்தில் எல்லாம் எங்கெங்கே எப்படி அர்த்தம் பண்ணும், பிரகரணத்துக்கு உச்சிதமாக அர்த்தம் பண்ண வேண்டியது சப்தங்களுக்கு. ஏவம் ஸ்வதந்திர பிரபத்தி சித்தௌ, இந்த மாதிரி பிரபத்தின்றது சுதந்திரமாக மோட்சத்துக்கு உபாயம்ன்றது நமக்கு சித்தமாயிருக்கு. பக்தியா பரமையா வாபி பிரபத்தியா வா மகாமதே பிராபியா அஹம் ந அந்யதா பிராபியா மம கைங்கரிய லிப்சுபிஹி இது விகல்போபி வியவஸ்தித விஷய உபபத்தியதே, இது ரொம்ப பிரதானமானது. இந்த விஷயத்திலே நம்ம ராமானுஜருடைய அனுயாயிகள்லேயே கொஞ்சம் வித்தியாசம் வந்துடுது, அபிப்பிராய பேதம், எப்படி பிரபத்தி நேராக மோட்சத்துக்கு உபாயமோ பக்தி யோகமும் உபாயமே, ஸ்ருதிகள் எல்லாம் சொல்லியிருக்கு அநேகமாக, பாஷ்யக்காரர் பிரதிபாதனம் பண்ணியிருக்கார் பக்தி யோகம் அதுவும் கூட உபாயம் சமானமாக. பக்தியா பரமையா பரமபக்தி, பரமபக்தியோ இல்ல பிரபத்தியாவா பிரபத்தினாலேயோ அகம் பிராபியா என்னை அடையலாம், நான் அந்யதா பிராபியா வேற வழி கிடையாது, இது ரெண்டும் வழின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் என்ன ஆசைப்படுறான்னா கைங்கரிய லிப்சுபிஹி, என்னுடைய கைங்கரியம் பண்ணோம்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, பக்தினாலேயும் பரமபக்தின்னு சொல்லப்பட்டது, பரபக்தி பரஞ்ஞானம் பரமபக்தின்னு சொல்லப்பட்ட அந்த பரமபக்தி பக்தி யோகத்தினாலேயும் பிரபத்தினாலேயும் என்னை அடையலாம், வேற வழி கிடையாது. அப்படி என்ன ரெண்டும் விகல்பம் ஆப்ஷன் சாய்ஸ் இருக்கு. யாரு எதுக்கு அதிகாரியோ அது வேணும்னு உபயோகம் அதை எடுத்துக்கொள்ளலாம். பக்தி யோகமே பண்றேன் அப்படி என்ன ஒருத்தனுக்கு எல்லா சக்தி ஞானம் அதிகாரம் எல்லாம் இருந்தது என்ன பக்தி யோகம் பண்ணலாம், மோட்சம் அடையலாம். அதனால அவனுக்கு அத்தியதிகமான ஆனந்தம் இங்கேயே உண்டாதுன்னு சொல்றா. ஆனா பிரபஞ்சனுக்கு இந்த தேக அவசரத்துக்கு மாத்திரமே அது பக்தி யோகிக்கு நிறைய ஜென்மத்தில நான் இங்கே பகவானை நிறைய அனுபவிச்சு போனோம் அப்படின்னு ஆசை இருக்குது. அது சக்தியும் இருக்கு ஞானம் எல்லாம் இருக்கு பண்றாவா, பண்ணலாம் அவசிஷ்டாதிகள் எல்லாம் பண்றா அப்படி. ஆனா யாருக்கு இதெல்லாம் இல்லையோ பிரபத்தி அவளுக்கு ரெண்டும் கூட பண்ணலாம், அதுல விரோதம் கிடையாது. இது வந்து பிரபத்தி தான் பண்ணணும், பக்தி யோகம் பண்ணக்கூடாது சொல்ல முடியாது. பக்தி யோகத்தை தான் பண்ணணும், பிரபத்தி உபாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் ரெண்டும் உபாயம் நமக்கு ஏன்னு சொல்றாரு. ஸ்லோகத்திரயோதித்த ஜானாதிக்கம் அப்பி அத்திரா ஸ்வயம் பிரயோஜனத்தையா பிரார்த்தியதே இதின விரோதா. ஞானம் எல்லாம் பிரார்த்தனை பண்றது எதுக்கு தான் முன்னே அடுத்து மேல் கொண்டு வருது மூணு ஸ்லோகங்கள். அதெல்லாம் ஸ்வயம் பிரயோஜனம், எல்லாமே ஸ்வயம் பிரயோஜனம். முமுக்ஷுக்கு ஸ்வயம் பிரயோஜனம்னா பகவானோட பிரயோஜனத்துக்காகவே அவனோட முகோல்லாசத்துக்காகவே எல்லாமே பண்றோம் அப்படின்றது பிரார்த்திக்கப்படுறது. நச்ச பிரபத்தி சுவாதந்திரே பாஷ்ய விரோதா. ஸ்ரீபாஷ்யத்துக்கும் விரோதம் வந்துவிட்டே அப்படின்னு ஒரு ஆட்சேபம். ஸ்ரீபாஷ்யத்துல பிரபந்தி சுவாதந்திரியே சுதந்திரமாக இண்டிபெண்டாக மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்றதுக்கு விரோதமே பாஷ்யத்துல சொல்லலையே. இப்படி ஸ்ரீபாஷ்யத்திலேயே பக்தி யோகம் தான் சொன்னார் பாஷ்யக்காரர். ஸ்ரீபாஷ்யத்துல கீதா பாஷ்யத்திலையும் அத்தனையே மோட்சத்துக்கு பக்தி யோகமே உபாயம் சொன்னாரு. இதுக்கும் இதுக்கு எப்படி விரோதம் வந்தது, எப்படி பாஷ்யக்காரர் வச்சினத்திலேயே விரோதம் வர முடியும் அப்படின்னா அது சொல்றாரு. ததாஹி சதுர்விதா பஜந்தே மாம் இத்தியாதினா உபாசனஸ்ய இவ பிரபதனஸ்யாபி தாவதார்த்திஹி ததா வாஞ்ச தாவன்மோஹ ததா அசுகம் யாவன்ன யாதி சரணம் துவாம் அசேஷாகநாசனம். இங்கே விஷ்ணு புராணத்தோட பிரமாணம் எடுக்கிறார் சுவாமி தேசிகன். பகவத்கீதையில வந்து பகவான் நாலு விதமான பக்தாள் இருக்கான்னு சொன்னா. எல்லாருமே பக்தி யோகம் பண்றா. அவ எல்லாம் ஜனாக சுகத்தினோ அச்சுனா அப்படின்னா உதாராக சர்வையை வைத்தே நாலு விதமான பக்தி யோகிகள். அது பக்தி யோகத்தை எதுக்கெல்லாம் உபயோகிக்கலாம்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளவுதான். எதுக்கெல்லாம் உபயோகிக்கலாம், ஒருத்தனுக்கு பணம் வேணும், ஒருத்தனுக்கு கேவல ஆத்ம ஜானமே வேணும், ஆத்மானுபவமே வேணும், பிரகிருதி யுக்தமான ஜீவாத்ம அனுபவமே வேணும் அவனுக்கு, ஒருத்தனுக்கு மோட்சமே வேணும், பகவானே வேணும் சொல்றவன். எல்லாருமே பக்தி யோகத்தை பண்றா. பக்தி யோகம் பண்ணி பகவானையே நிரந்தரமாக தியானம் பண்ணி அவன் சாட்சாத்காரம் பண்ணிட்டு அவன் பக்கத்துல பலம் எல்லாம் கேட்கிறா. ஐஸ்வர்யம் வேணும்ன்றவன் தபஸ் பண்ணி எத்தனையோ ஆயிரம் வருஷம் காலம் தபஸ் பண்ணி பகவான் சாட்சாத்காரம் அனுப்போ எனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கிறான். ஐஸ்வர்யம் வந்தாருக்கும் பகவானை மறந்து விடுறான், ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சுன்னு இருக்கிறான். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்கா. சில பேர் ஞானியன்னு சொல்லப்பட்டவன் பகவானே வேணும்னு கேட்கிறான். இந்த மாதிரி எல்லாருமே பக்தி யோகம் பண்ற. அதே மாதிரி பிரபத்தியும் கூட சொல்லப்பட்டிருக்கு. தாவதார்த்திஹி ஆர்த்தி ஆர்த்தஹா ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி. நாலு விஷயமும் இங்க விஷ்ணு புராணத்து ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ததா வாஞ்சா இது இச்சே ஆர்த்தி ஆர்த்தம் இவன் அர்த்தார்த்தி வாஞ்சா தாவன் மோகஹா இவன் கேவல ஆத்ம அனுபவம் வேணும்னு கேட்கிறவன். ததா அசுகம் அசுகம்ன்றது இது சம்சாரம், அது போய் எனக்கு பகவானே வேணும்னு கேட்கக்கூடிய முமுக்ஷு விஷயம் சொல்றது. தாவதார்த்தி ஆர்த்தி வாஞ்சா மோகம் அசுகம் நாலு சப்தத்தினாலே ஆர்த்தா அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி நாலு பேர் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கா. இவ எல்லாருக்குமே அந்தந்த பலம் எது வேணும்னு சொல்லாருக்காளோ எது வரைக்கும் கிடைக்கிறது இல்லைன்னா எது வரைக்கும் சரணாகிதி பண்றது இல்லையோ அது வரைக்கும் சரணாகிதி பண்ணுட்டா எல்லாமே கிடைக்கிறது. யாவது நயாதி சரணம் எது வரைக்கும் உன்னை உபாயமாக சுவீகாரம் பண்ணி பிரபத்தி பண்றது இல்லையோ அது வரைக்கும் மாத்திரமே வாம் அசேஷாக நாசனம் எல்லா பாபத்தையும் நீ நாசப்படக்கூடியவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரபத்தேகே வசிதபி ஏவம் பராபேக்ஷான வித்யதே. வேற இன்னொரு உபாயத்தோட அபேட்சை எல்லாம் கிடையாது, இதுக்கு வேற அபேட்சையே கிடையாது. இது சாஹி சர்வத்ர சர்வேஷாம் சர்வகாம பலப்பிரதா, எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே எல்லா சமயத்திலையும் எல்லா ஆசயங்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு பிரபத்திக்கு, அப்படின்னு சொல்லப்பட்டது எல்லாம் பிரமாணங்கள். இப்படி சர்வாபிமத சாதனத்துவ அவகதேகே, எல்லாரும் ஒத்துருக்கா அந்த கூடிய ஒரு சாதனத்துவம் இருக்கு. சர்வபல சாதாரணம் அப்படி தத்ர சரமஸ்லோக விதேயம் பிரகிருத உபாய விரோதி பாப நிவர்த்தன ரூப உதாரண விசேஷே பிரதர்ஷயா மாசா. அங்க என்ன பண்ணார் பாஷ்யத்துல அப்படின்னா, எல்லா பலத்துக்கும் சாதாரணமாக அங்கே சரமஸ்லோகத்தினால விதிக்கப்படக்கூடிய பிரகிருத்தமான உபாயத்துக்கு விரோதியான பாபங்களை எல்லாம் நிவர்த்தனம் பண்றது, அந்த உதாரணம் அங்கே கொடுத்தாரு. உபாயம் பண்றது பக்தி யோகம், அங்கே பக்தி யோகத்துக்கு பிரதிபந்தகமான பாபங்கள், பக்தி யோகம் ஆரம்பத்துக்காட்டும் முடிவுக்காட்டும் பிரதிபந்தகமான பாபங்கள் நாசத்துக்காக பாஷ்யமதி கிரந்தங்கள்ல சரணாகதி பண்ணு அப்படின்னு சொன்னார் பாஷ்யக்காரர் அப்படின்றது அங்கு காவிக்கிறாரு. இங்கே எப்படி காவிக்கிறாரு கத்தியத்துல, இஹது சாத்தியாந்தர சாதனாந்தர ரஹித மந்திர விவரண பிரவருத்தத்வாத்து பிராபிய விரோதி நிரசனார்த்ததயா உதாஹரதி. ரெண்டு விரோதங்கள் இருக்கு நமக்கு. எந்த ரெண்டு விரோதங்கள்னா, உபாய விரோதி பிரதிபந்தங்கள் உபாயத்துக்கு விரோதமானது, பிராபியத்துக்கே விரோதமானது. பிராபியம் பண்ண பகவான் எதை அடையறமோ அது, உபாயம் பண்ண அவர் உபாயம் அனுஷ்டானம் பண்ணதான் பிரபஞ்சம் பலமே கிடைக்கிறது நமக்கு. ஒண்ணுமே பண்ணாம எதுவும் கிடைக்காத பலம். நாங்கள் தெரிஞ்சு ஞானம் இச்சா சிகீர்ஷா பிரயத்னம் மூணு வேண்டியது. ஞானம் வேணும், ஞானம் வேணும், இச்சை இருக்கணும், அப்புறம் பிரயத்னமும் பண்ணணும். மூணு விஷயமும் அடையணும். எதே பலத்துக்காக அதே மாதிரி எத்தனுக்கு ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசையம் இருந்தா அதை பத்தி ஞானம் வேண்டியது, அப்புறம் அது கட்டணும்னு கூடிய ஒரு இச்சை இருக்கணும், அப்புறம் பிரயத்னம் பண்ணணும். ஒண்ணுமே எல்லாமே பலம் சும்மா வராது யாருக்குமே, மோட்சத்துக்கும் அப்படிதான். அதை பத்தி ஒரு சாமான ஞானம் வேணும். ஞானத்தோட பகவான் யாரு, நான் யாரு, நமக்கு எனக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம், இதே இந்த துக்க சுக்க துக்கங்கள் எல்லாம் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கேன், சம்சாரம் என்ன என்ன, இந்த ஞானம் வேண்டியது தத்துவ ஞானம். அதாரதும் எனக்கு பகவானை அடையணும்னு கூடிய இச்சை வரணும். அது வந்தது என்ன வரும், இச்சே வந்த போறாது, ஜிக்யாசா வந்த போறாது. ஜிக்யாசா என்ன, அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. முதல் சூத்திரத்துல பாதராயணர் சொன்னார் பிரம்மசூத்திரத்துல, ஞாதும் இச்சா ஜிக்யாசா, பகவானை தெரியணும் வந்து இச்சை வேணும் அப்படின்னார். ரொம்ப வருஷமா எனக்கு இச்சை இருக்கு, என்ன பிரயோஜனம், உரிமை இச்சை இருந்ததுன்னா மனசுல இருக்கிறது அவ்வளவுதான். அந்த இச்சை அடையறதுக்கு பிரயத்னம் பண்ணுமே, அடையணும். ஜிக்யாசா அன்னக்கா இச்சைய பண்ணுவோம், இஷ்யமான பிரதானத்வாத்து என்று இஷ்யமானம் ஞானம் விதியத்தே என்ன, பகவானோட தத்துவ ஞானம் தெரியணும். எதை அடையணும், அந்த விஷயத்தை தெரிஞ்சு அடையணும் நாங்கள், அதுதான் இச்சைக்கு பிரயோஜனம். சும்மா இச்சைப்பட்ட போறாது, அது ரொம்ப முக்கியமானது. அது அடைஞ்ச பிராப்தி என்று கிடையாது அடையிறது நமக்கு. முக்கிய உபாயம் முதல்ல பண்ணணும், அப்புறம் பிராப்தி, பிராப்தி பலம் கிடைக்கிறது. உபாயத்துக்கு விரோதியான விஷயங்களை எல்லாம் நாசம்படுத்துறதுக்கு பாஷ்யத்துல கீதா பாஷ்யம் ஸ்ரீபாஷ்ய ஆதி கிரந்தங்கள்ல பிரபத்தி சொல்லப்பட்டது பாஷ்யக்காரனால. உபாயம் எது அங்கேன்னா பக்தி யோகம் உபாயம். பக்தி யோகத்துக்கு விருத்தமான விஷயங்களை நாசம் படுத்தி பக்தி யோகம் அனுஷ்டானம் பண்ணணும். அங்கே உபாயம் பக்தி யோகம், நான் பண்றேன் ஒருத்தனுக்கு விசுவாசம் இருக்கு, சக்தி இருக்கு, ஞானம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாதவன் என்ன பண்றான், அந்த உபாயம் பண்ணியா இருந்தானே பிராபியம் கிடைக்கிறது பகவானு. இவனுக்கு பிராபியமே வேண்டி இருக்கு, உபாயமும் விரோதி அவனுக்கு. ஏன்னா உபாயத்துக்கு சக்தி கிடையாது இவனுக்கு, உபாயத்துக்கு ஞானம் கிடையாது. என்ன பண்றான்னா உபாயத்து ஸ்தானத்திலே பகவானையே வக்காத்தி வச்சு விடுறான். பிராபியத்துக்கு விரோதியான எல்லாத்தையும் நாசப்படுத்தி வந்து பிரபத்தி பண்ணி விடுறான். இவன் தான் பிரபன்னன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா அவனுக்கு வேற சாத்தியம் கிடையாது. சாத்தியாந்தரம் எனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசை இல்லை, ஆத்ம அனுபவம் வேணும்னு ஆசை இல்லை, சாத்தியம் என்ன அடையிறது, சாதனாந்தரம், சாதனாந்தரமும் கிடையாது, கர்மயோகம் பண்ண முடியாது, பக்தியோகம் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, வேற வழியே கிடையாது, இதெல்லாம் இல்லாதவன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரிக்கு இங்கே சர்வதர்மான் பரித்தியஜ்யம் மாமேகம் சரணம் விரஜா இந்த மந்திரத்தோட விவரணம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரிக்கு இங்கு பண்ணப்படுறது. அங்க பண்றதுனால இங்கே அந்த மாதிரி பிராப்தி விரோதன நிரசனார்த்த விரோதி நிரசனார்த்தத்தையா உதாகரித்து, இங்க பிராப்திக்கே விரோதமானது எல்லாம் நாசம் படுத்துறது எப்படி என்ன அந்த மந்திரத்தினாலே இங்கே பாஷிக்காரர் சொல்றார் அப்படின்னு சொல்லியிருக்கார். தஸ்மாத்து இந்த உபாய பக்தியாதிக்கம் இக உச்சதே, உபாயமான பக்தி முதலானதெல்லாம் இங்கு சொல்லல, பிரபத்தியே சொல்றார் நேராக. பரபக்தியாதிபிஹி சாத்தியம் அனுபவாதிக்கம் ததபாவேபி மே பிரபத்தி மாத்திரேண பவது இது சொல்றாம். பரபக்தியாதிபிஹி சாத்தியம் அனுபவாதிக்கம், பரபக்தி முதலானாலே அடைய முடிய என்னென்ன அனுபவங்கள் இருக்கோ அதெல்லாமே எனக்கு அந்த பரபக்தி இல்லை என்னாலும் பிரபத்தினாலேயே கிடைக்கட்டும், எனக்கு கிடைக்கணும் அப்படி என்ன ஒருத்தருக்கு ஆசை இருக்கு. பிரபத்தி மாத்திரேன பவது தது அபாவேபி பரபக்தியாதிபிஹி சாத்தியம் அனுபவாதிக்கம் தது அபாவேபி, பரபக்தியே இல்லை எனக்கு, ஆனா மோட்சம் வேணும்னு ஆசை இருக்கு, உத்கடமான ஆசையை உன்னையே அடையணும் இந்த ஆசை இருக்கு. பிரபத்தி மாத்திரேன பவது பக்கத்துல பிரபத்தி பண்ணி விடுறேன், நீயா நீதான் எனக்கு உபாயம், மகாவிஸ்வாசத்தோட பண்றேன், ஆக்கிஞ்சன்யத்தோட பண்றேன், எனக்கு நீதான் எனக்கு பலன் கொடுக்கணும். இந்த மாதிரி உதய ஆரிசியப்படுறனோ பிரஸ்துத விரோதாபாவேபி வக்ஷமான அனுசாரேன விவக்ஷான் தரும் தர்சிதம், அதனால இங்கே எந்த விரோதமும் கிடையாது இதுக்கு. அதனால அங்க வேற மாதிரி சொன்னா இங்க வேற மாதிரி சொன்னா அவ்வளவுதான், எது எது சொல்றாள் எந்த இடத்துல அதுக்கு அனுகுணமாக விவக்ஷான வக்தும் இச்சா, அங்க எது சொல்லணுமா ஆசைப்பட்டார் பாஷ்யத்துல எல்லாம்னா பக்தியோகத்தோட பிரதானியத்தை ஸ்தாபனம் பண்றது ஆசைப்பட்டார், அது வேற ஒரு உத்தேசத்தினாலே இங்க எதுக்கு பண்றார் அப்படின்னா பிரபத்தியே முக்கியம்னு சொன்னாரு, தானும் அனுஷ்டானம் பண்ணார், அதனால இங்க அந்த விரோதம் கிடையாது. சில பேர் இதெல்லாம் பிரமாணங்கள் இத்தனை காமிச்சிருக்கேன் நான் சுவாமி தேசிகன் சொல்றார், இத்தனை பிரமாணங்கள் பூர்வமாக இது அதோடக்கே அதுக்கு அனுகுணமான யுக்திகளோடையும் நான் இங்க நிச்சயம் பண்ணிருக்கேன், விவரணம் பண்ணிருக்கேன், பாஷிக்காரோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றது, எப்படி இது பிரபத்தி நேராக உபாயம்ன்றது, இதனால எல்லாரும் சமாதானம் அடைய வேண்டியது யாரெல்லாம், ஆர்த்தோபச்சந்தனம் கத்யம் பாஷ்யம் துபர ரஞ்சனம் இது ஆவிலதியோபி, எல்லாம் மனசு கொஞ்சம் கலுஷித்துமா இருக்கு சில பேருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவா என்ன சொல்றா அப்படின்னா மனசு அவ்வளவு ஸ்பஷ்டமாக இல்லை ஜானம் எல்லாம் சொல்றாவான்னா, ஆர்த்தோபச்சந்தனம் கத்யம் பாஷ்யம் துபர ரஞ்சனம், வார்த்தைகளுக்கெல்லாம் இந்த கத்தியம்தான் முக்கியம், பாஷ்யம் எதுக்காக அப்படின்னா பரரஞ்சனம், மற்றவாளுக்கு என்டர்டெயின்மெண்ட் ரஞ்சனை மனோரஞ்சனை, மற்றவாளுடைய மனோரஞ்சனைக்காக பாஷ்யம் சொல்லியிருக்காரு, இங்கேதான் ஒரு பிரதானமாக எல்லாருக்கும் சொல்லியிருக்காருன்னு சில பேர் சொல்றாரு. அவளுக்கு வந்து ஸ்பஷ்டமான ஞானம் இல்லை, கொஞ்சம் ஆவிலதியாக அவள் வந்து கொஞ்சம் கலுஷித்துமான மனசு, அவளும் கூட ஏவம் பிரசீதேயு பிரமாணத்தா, இந்த பிரமாணங்கள் எல்லாம் காமிச்சிருக்கேனே அவளுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் உண்டாட்டும் இதனால அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எதுவுமே நேராக சொல்றதில்லை சுவாமி தேசிகன் சொல்றார், ரொம்ப ரொம்ப சமன்வயம் பண்றார் சுவாமி தேசிகன், அவளுக்கும் இதனால கொஞ்சம் பிரசன்னத்தை உண்டாட்டும் மனசுக்கு, அவளுக்கு கொஞ்சம் மனசுல இதா இருக்கு கலங்கி போயிருக்கு இப்படி எல்லாம் சொல்றா, ஆனா இதனாலே அவளுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் உண்டாட்டும், பிரமாணம் எல்லாம் காமிச்சிருக்கேன், பிரபத்தியே நேராக மோட்சம் அதான் சொல்லியிருக்கா இங்க பாஷிக்காரர், அதுல பக்தி யோகம் சொல்லியிருக்கார், ரெண்டுக்கும் விரோதம் கிடையாது அப்படின்றது. அது வந்து இங்க பிராசங்கிகமாக அந்த பிரபத்தியோட பிராதான்யம், பிரபத்தின்றது எப்படி மோட்சோபாயம் நேராகன்றதுக்கு பிரமாணங்களை எல்லாம் இதுவரைக்கும் சாதிச்சார் சுவாமி தேசிகன். இதுக்கு மேல இப்போ இந்த கத்தியத்தோட சூழ்நிலைக்கு அந்த பாகத்துக்கு வரார். பரிபூர்ணானவரத நித்திய விஷத தம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரியா, ஆறு சப்தங்களினாலே பகவானோட அனுபவத்துக்கு விசேஷணங்களாக சொல்லப்பட்டிருக்கு. பகவத் அனுபவா ஜனிதா, அந்த பகவான் அனுபவம் எப்படி இருக்கணும் எனக்குன்னு பிரார்த்திக்கிறார். அந்த அனுபவம் எப்படி இருக்கணும்னா பரிபூர்ணா, இது முதலு, அனவரதா நித்யா மூணாவது, விஷதமா நானா நாலாவது, அனன்ய பிரயோஜன அஞ்சாவது, அனவதிகாதிசய பிரியா ஆறு சப்தங்கள்னாலே இந்த அனுபவத்தோட வைபவம் எப்படி இருக்கணும் எனக்கு அது விசேஷிக்கிறார். இங்கே புனஸ்ச முக்தானுபவம், முக்தனுக்காக கூடிய அனுபவம் இதெல்லாம், அந்த அனுபவத்துல பரிபூர்ணேத்யாதிபிஹி ஷட்பிஹி விசினஷ்டி, ஒரு மோட்சத்துல அடையக்கூடிய அனுபவம் எப்படி இருக்குன்றதே ஆறு பதங்கள்னாலே இங்கு சொல்றார். அதான் அத்ரஹி முமுக்ஷூணாம் பகவத் அனுபவ விசேஷேஷு யதாசம்பவம் சுகிருத சாரதம்யேன பரிமித அகார கோச்சரத்துவம் இஹ அத்ரஹி. எப்படி என்னார் அத்ரஹி என்ன, இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சமயத்திலேன்னு அர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் மோட்ச அனுபவம் உண்டாருதா அப்படின்னா பரிபூர்ணமாக உண்டாருது இல்லை. மோட்ச அனுபவம் இந்த ஆறு சப்தங்களையும் உண்டாகக்கூடிய பூர்ணமான அர்த்தம் இங்கே உண்டாகாது. பரிபூர்ணம் அனவரதம் நித்யம் விஷததமம் அனன்ய பிரயோஜனம் அனவதிகாதிசய பிரியம், இந்த ஆறு விஷயங்களையும் பரிபூர்ணமான அர்த்தத்தை இங்கே நாங்கள் அனுபவிக்க முடியாது. என்ன இங்கே எத்தனையோ விக்னங்கள் இருக்கு, தேகேந்திரியங்களை சம்பந்தம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல பூர்ணமாக இங்கே அனுபவிக்க முடியாது. அங்க மோட்சத்துலதான் பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும் எல்லாருமே. இங்கே யதாசம்பவம் அப்படி என்னாரு, யதாசம்பவம் சுகிருத தாரதம் ஏனா, சில ரொம்ப சுகிருத்திகளுக்கு இங்க நிறைய அதிகம் அதெல்லாம் உண்டாருது, சில பேருக்கு பூர்ணமாக உண்டாருதுல. பரிமித ஆகார கோச்சரத்துவம் ரொம்ப கொஞ்சம் லிமிட்டெட் அமௌண்ட்ல அவ அனுபவிக்கிறா, பரிமித ஆகாரம் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. கத்யோத ஸ்புரணவது சாந்தரத்துவம், ஒரு மின்னல் பூச்சி இருக்கே அது லைட் பூச்சி அப்படின்னு சொல்லப்படுறது, அது லைட்ல வந்து பிரகாசிக்கிறது, ஒரு நிமிஷம் பிரகாசம் வருது ஒரு நிமிஷம் போயிடுறது, போட்டுது வருது போடுறது, கத்யோதம் அதுக்கு பேர் அந்த பூவுக்கு. அது மாதிரி அடிக்கடி ஸ்புரணம் வருது போயிடுறது, ஸ்புரணம் வருது போயிடுறது, நிரந்தரமாக இருக்கிறது இல்ல அது. கஞ்சித் காலம் நிரந்தரத்வே பி, கொஞ்சம் காலமாக நேர நிரந்தரமாக இருந்தாலும் சாரஸ்வத ஸ்ரோதோன்யாயேன விச்சின்ன பிரவாகத்துவம், ஒரு பிரவாகம் வருது காவேரியில, ஒரு பிரவாகம் வந்ததுன்னா ஒரு பிரவாகம் வர சமயத்துல நிறைய காலம் ரெண்டு மூணு நாள் பிரவாகம் வந்து விடுறது, அப்புறம் போயிடுறது, திருப்பி மறுபடியும் பிரவாகம் வருது, கொஞ்சம் காலம் வந்தாலும் அப்புறம் மறுபடியும் பிரேக், விச்சின்ன பிரவாகத்துவம் நின்று போற பிரவாகம் போயிடுறது, அந்த மாதிரி இருக்கலாம். சாமான்யதா சப விஷயத்தே பரோக்ஷ ரூபத்துவம், எல்லா விஷயத்திலையும் அனுபவம் உண்டாலும் அவளுக்கு, ஆனா அது பிரத்யமாக இருக்காது, பரோட்சமாக உண்டாகும், இன்டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டைரக்ட் கிடையாது. ஸ்வயம் பிரியத்வே பி மசுரபேஷஜனேன முக்தி ரூப ஸ்வப்ரயோஜன சாதனத்துவ புத்தியா உபாதேயத்வம், பகவானோட பிரீத்திக்காகவே பண்றேன் எல்லா கைங்கரியத்தையும் பண்ணு பண்றோம், இங்கே பண்ணுச்சே பகவத் பாகவதாளுக்கு பிரியமாட்டும் கொண்டே பண்றோம். ஆனாலும் இந்த முக்தி இந்த உபாயத்தை பிரபத்தி பண்றது எதுக்காக அப்படின்னா, முக்தி எனக்கு மோட்சம் வேணும் அது கூடிய ஒரு பிரயோஜனத்துக்கு சாதனமாருது என்றுதான் பண்றோம். இது முக்திக்கு சாதனம் ஒன்று நினைச்சே பண்றோம், முக்திக்கு சாதனம் தானே இது, இதுவரைக்கும் அதுதானே சொல்லப்பட்டது அப்படின்னா, முக்திக்கு இதுவும் கூட நேராக சாதனம் இல்லை, இது ஒரு வியாஜம்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவானே சாதனம்னு கடைசியில் புத்தி வரணும் நமக்கு, பகவான தான் பிராபியம் அவன்தான் பிராபகம், அமிர்தசிய ஏஷ சேது ஊழ்ச்சியோடு அவன்தான் பிராபியம் பிராபகம்ன்றது கடைசியில் அந்த புத்தி வரணும். பிரபத்தி பண்ணாலும் இதனால பிரீத்தனானுமே அவன், அவனுடைய பிரீத்தி உண்டாகணும், அப்போ அவன் அனுகிரகம் நம்ம பக்கத்தில் வந்தா நமக்கு மோட்சம். அதனால பிரபத்தி இல்லைன்னா அது வராது அனுகிரகம், பிரபத்தி இருந்தா அதுவே மோட்சம் கொடுக்காது. அதனால பிரீத்தனான பகவானே மோட்சம் கொடுக்கிறான். ஆனா நமக்கு இங்கே நமக்கு என்ன ஆறுது அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஏதோ உடம்பு சரியில்லை, ஜூரம் வந்திருக்கு, அதுக்கு ஒரு நல்ல மருந்து கொடுக்கலாம். ஒரு டாக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மருந்து, அந்த மருந்து சாப்பிட்டா அந்த ஜூரம் எல்லாம் போயிடுறது. அந்த மாதிரி நமக்கு இது மோட்சத்துக்கு இது சாதனம், மோட்சமடையறதுக்கு சாதனம். அந்த கூடிய புத்தினாலே பண்றோம். இங்கே பகவானே சாதனம், அந்த கூடிய பூர்ணமான ஞானம் உண்டாகாது இங்கே. அது சாவதிக ரசத்வம், இதுல நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் இங்கே வராது. மோட்சத்தில் வரக்கூடிய ஆனந்தம் பூர்ணமாக இங்கே வராது. அதுல ஒரு பாகம் உண்டாருது. சில சுக்குத்திகளுக்கு அதிகமாக வருது, சில பேருக்கு கம்மியாக வரலாம். நிசேஷ நிவத்த பிரதிபந்த துணா எல்லா பிரதிபந்தக்கும் கர்மபந்தம் பூர்ணமாக யாரும் நாசமா இருக்கோ அவனுக்கு இந்த மாதிரி கிடையாது. எல்லாமே பூர்ணமாக உண்டாருது. அவனுக்கு பரிமித ஆகார கோச்சரம் கிடையாது, அபரிமிதமான கோச்சரத்துவம். கத்யோத ஸ்புரணம் வந்து சாந்தரத்துவம் இல்லை, நடுவில் பிரேக் இல்லை, நிரந்தரமாக வருது அவனுக்கு, அனவரதமாக இருக்கிறது. கஞ்சித் காலம் இருந்தாலும் விச்சின்ன பிரவாகம் கிடையாது, ஏகரூபமாக அனந்தமாக இருக்கிறது எப்பவுமே. சாமான்யத சர்வ விஷயத்தேபி பரோட்சம் கிடையாது, எப்போவுமே அபரோக்ஷ ஞானம் சாட்சாத்காரமாக இருக்கிறது எப்போவுமே. ஸ்வயம் பிரியத்வேபி முக்தி ஸ்வரூப பிரயோஜன சாதன புத்தியா உபாதே, முக்திக்காக இது உபாயம் படுத்தியிருந்த. அங்கு போய் பகவானே அவன்தான் சாதனம், அவன்தான் சாத்தியம், அவன்தான் எல்லாம், பரிபூர்ணமான ஞானம் வருது. இந்த மாதிரி எல்லாம் ஆனந்தமும் சாவதிக ரசத்வம் அப்படி என்ன, அதுக்கு மேல இன்னொரு ஆனந்தமும் நமக்கு கடிச்சு விடுறது எங்கேயோ, இங்க இருக்குச்சு ஏதோ ஒரு இன்னும் ஆனந்தமும் தெரிஞ்சு அதுலயே போயிடுறோம். அங்க அப்படி இல்லை, அது ஒண்ணுதான் நமக்கு கைங்கரியம், பகவானோட கைங்கரியமே ஆனந்தம், வேற எதுவே ஆனந்தம் கிடையாதுன்னு நினைக்கிறோம். இங்கே அந்த மாதிரி இருக்காது. இது எல்லாமே அங்க மோட்சத்துல எல்லா பிரதிபந்தகங்களும் நாசமான முக்தனுக்கு உண்டாருது, இங்க கொஞ்சம் கம்மியாகுது. அதனாலே இங்க எல்லாம் சொன்னது சொல்லப்பட்டது. அங்கே மோக்ஷனோட அனுபவம், முக்தானுபவம் பரிபூர்ண இத்தியாதி பீஷட் பிகி விசினஷ்டி. மோக்ஷத்தோட அனுபவம், ஒரு முக்தனுக்கு ஆகக்கூடிய அனுபவம் இங்கே சொல்லப்படுறது ஆறு விசேஷங்களினாலே. அப்படின்னு பிரீத்தி ஹேதுத்வாபிதானேபி ததர்த்த புத்தியா உபாதேயத்வாபாவாத் அனன்ய பிரயோஜனத்துவம் அபிருத்தம் என்றார். ஒரு பிரீத்திக்காக, பிரீத்தியை உண்டு பண்றதுக்காகன்னு சொல்லப்பட்டிருந்தாலும், அதுக்காக பண்ணாலும் கூட, அதுக்காகவே நாங்களும் அது ஸ்வீகாரம் பண்றதுனாலே அனந்த பிரயோஜனத்துவத்துக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. இதனாலே மோட்சம்தான் நமக்கு வேணும், பகவான் தான் வேணும் அன்றத்துக்கு விரோதம் கிடையாது. ஏன்னா இது ரொம்ப சுகமான மோட்சம் கிடைக்கிறதுன்னு புத்தினாலே பண்ணாலும் அனந்த பிரயோஜனத்துக்கு ஒன்றும் விரோதம் இல்லைன்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இத்தனை ஹேத்து அனவதிகாசிய பிரியத்துவம், ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கு. பிரியத்துக்கு காரணமானாலும் அத்தியதிகமான பிரீத்திக்கு காரணமாகுதுன்னு கூடிய புத்தினாலே பண்றோம். நாலே பகவத் அனுபவ இத்தனை முக்தோ பாஷாண கல்பத்து பக்யா, இதெல்லாம் இது ஒரு பிரதானமான வாக்கியம். மத்த இந்த ஒரு சப்தத்தினாலேயே மத்த எத்தனை பக்ஷங்கள் எல்லாம் நிரூசனம் பண்ணப்பட்டிருக்குன்றதெல்லாம் சொல்றாரு இங்கே. அதை எடுத்து மேற்கொண்டு அதை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி, நைய்யாயிகரண மதம் என்ன, அது மாதிரி அத்வைத பட்சம் என்ன, மற்ற விஷயங்கள், அத்வைதம் தர்சனங்கள் எல்லாம் ஒரு சப்தத்தினாலேயே தள்ளி போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேலே முக்தனோட அனுபவம் அதை பத்தி எல்லாம் வரக்கூடியது, அந்த கைங்கரியத்தோட வைபவம் எப்படி இருக்கணும், அதோட விசேஷங்களோட அர்த்தங்கள் இதெல்லாமே விவரிக்கிறார். அது மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ணலாம்னு சொல்லி எல்லாருக்கும் நமஸ்காரங்கள் தெரிவித்து நினைத்துக்கோங்க. கவிதா கிகிம்ஹாய கல்யாண குடிசாரதி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே ஸ்ரீமாந்த நமஹா தேசிகாய நமஹா ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.